ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹா, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹா, ஸ்ரீ தரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹா. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஸ்துதி. ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குருர் பகவதோஷ்சதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதா பிதா இவதயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரயுகுலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி பாகான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி சூர்ச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயஹா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. போன பாசுரத்துல உன் நடி பணிந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆனா பெருமாள் கிட்ட இருந்து ஒரு பதிலுமே வரல, பெருமாள் கண் விழிச்சும் பார்க்கல. அதனால அடுத்த பாசுரம் நமக்கு பிராப்தமாயிருக்கு. அங்கன் மாஞ்சாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கி நிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிற்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதமான அகங்காரம் நிச்சயமா இருக்கும். பணம், படிப்பு, குலம், அந்தஸ்து, அழகு, ஒரு கௌரவம், வீரம், இப்படி ஏதோ ஒண்ணுத்துல இல்ல பந்துத்துவம், இவ்வாழ்க்கு நான் உறவு அப்படின்னு சொல்லிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நிச்சயமா ஒரு கர்வமானது இருக்கிறது, ஒரு அகங்காரமானது இருக்கு. இந்த மாதிரி கர்வம் துளி இருந்தா கூட கிருஷ்ணன் வந்து கண்ணெடுத்து நம்மள பார்க்கவே மாட்டாராம். உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன் அப்படின்னு கிருஷ்ணன் தன் வாயாலேயே பட்டங்கட்டின அந்த கோபிகைகள் ஒரு சமயம் என்ன பண்றா, அவளுக்கு ஒரு கர்வம் வந்துடுறது. மத்த கோபியை விட கோபிகையை விட நான் தான் ஒசத்தி, அதனாலதான் கிருஷ்ணன் என்னுடைய கிருஷ்ணன் எல்லாரோடையும் தான் இருக்கார். ஆனா அவளுக்கு அது தெரியல, கிருஷ்ணன் என்னோடயே இருக்கார், மற்றவாளோட இல்ல, என் கூடவே இருக்கார். ஏன்னா அவ எல்லாரை விட நான் தான் ஒசத்தின்னு ஒத்தரொத்தருக்கும் அந்த எண்ணம் வந்த உடனே கிருஷ்ணனானவர் எல்லா கண்ல இருந்து மறைஞ்சு போயிட்டாராம். இது ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. அதனால இந்த ஆண்டாள் இப்ப என்ன சொல்றா, நாங்க கோபிகைகள் தான், ஆனா அந்த மாதிரி கர்வம் கொண்ட கோபிகைகள் இல்ல, நாங்க எப்படிப்பட்டவா அப்படின்னா அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து அப்படின்னு சொல்றா. அதாவது அம் கண் அப்படின்னா அழகான கண் இடங்களை கொண்ட மா ஞாலம், ஞாலம்னா பூமி, மா ஞாலம் அப்படின்னா பெரிய பூமி, அந்த மாதிரி அங்கன்மா ஞாலம் அப்படின்ற அழகிய இடங்களை கொண்ட பெரிதான பூமியை ஆண்ட அரசர்லாம் என்ன பண்ணா பங்கமானா, எது அபிமானம் பங்கமானா, கர்வ பங்கமா ஆகி உன்னை தேடி வந்து உன்னோட பள்ளிக்கட்டின் கீழே உன்னோட திருவடிக்கு சமீபத்துல நீர் சயனித்திருக்கும் அந்த கட்டிலுக்கு அடியில வந்து நின்னாலே அந்த மாதிரி சங்கமிருப்பார் போல் கூட்டமா உன்னோட தர்சனத்துக்காக வந்து இருக்கும் அப்படின்னு சாய்ச்சா. பல ராஜாக்கள் வந்து இப்படி இருந்தவாதான், நம்ம நம்மளோட இதுலயே பார்ப்போம், ஹிஸ்டரியிலேயே நமக்கு தெரியும். சில பேருக்கு எப்படி அப்படின்னா, ஒரு அபிமானம் ஏற்பட்டு ஒரு கர்வம் ஏற்பட்டு அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது தெளிஞ்சு பெருமாள் கிட்ட போய் சேருவான். ஜராசந்தன் சிறையில வந்து 20,800 ராஜாக்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் அடைச்சு வச்சிருந்தானோ ஜராசந்தன். அவள்லாம் எப்படி இருந்தவா ஒரு காலத்துலன்னா, போர் ரத்தம், நான் ஜெயிக்கணும், எனக்கு எல்லாரும் அடிமையா இருக்கணும், அந்த மாதிரி இருந்தவா எல்லாரும் ஜராசந்தன் கிட்ட தோத்து போய் இதோட மொத்த அகங்காரத்தோட உருவமா ஜராசந்தன் இருந்தான். அவன் கிட்ட தோத்து போய் அவ எல்லாரையும் வந்து புடிச்சு சிறையில வச்சுட்டானா ஜராசந்தன். அந்த மாதிரி இருந்தவா எல்லாரையும் கிருஷ்ணனும் பீமனும் சேர்ந்து மீட்கிறா, ஜராசந்தனை வதம் பண்ணி மீட்கிறா. அப்போ மீட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றார் அவ கிட்டெல்லாம், உங்களுக்கெல்லாம் திருப்பி உங்களோட அந்த அரசாங்கத்தை கொடுத்துடுறேன், நீங்க வச்சிருந்த அந்த ராஜா ராஜ்யத்தெல்லாம் திருப்பி கொடுத்துடுறேன், நீங்க எல்லாம் போய் நாட்டை ஆளுங்கோ அப்படின்ன உடனே அவள்லாம் உடனே சொல்லிடுறா, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நாங்க இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல, ஏன்னா அது எவ்வளவு கொடுமை, அது எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு அகங்காரம்ன்றது எங்களுக்கு புரிஞ்சுத்து, அதனால பெருமாளே உன்னோட திருவடி போதும், எங்களுக்கு திருப்பி அந்த ராஜாங்கமே வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு அவள்லாம். இவாள்லாம் வந்து இன்னைக்கு நாங்க அவ சொல்றா, இன்னைக்கு நாங்க இருப்போம், நாளைக்கு நாங்க இருக்க மாட்டோம், இந்த ராஜாங்கமே கூட அழிஞ்சு போகும், அதனால இதுல எங்களோட அந்த ஆசையெல்லாம் போயிருத்து, எங்களுக்கு வேண்டியது இப்போ உன்னோட திருவடி மட்டும்தான் பெருமாளே அப்படின்னு சொல்லி அவள்லாம் பெருமாளோட திருவடியில வந்து விழற, ராஜ்யம் வேண்டான்னு சொல்லி. ஆக ஒரு காலத்துல அபிமானம் இருந்தது, ஆனா அவ அதை தெரிஞ்சு அதுல எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரிஞ்சு தெளிஞ்சு பெருமாள் கிட்ட சேர்ந்துவா. இதுதான் நம் சுவாமி நமக்கு அழகா கொடுத்திருப்பார், தந்திரங்கள் அளவிலராய் தனத்தால் மிக்க தார் வேந்தர் தொழ வையம் ஆண்டார் மாண்டார், சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகையின் வடமுமற்று தனிவானாலும் இந்திரனும் ஏறுயர்த்த ஈசந்தானும் ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அன்னாள் நம் திருமால் நிலை கண்டார் நாகமெல்லாம் நரகென்று நற்பதமே நாடுவாரே. இவாள்லாம் இல்லாம கூட போயிடுவான், சந்திரனும் சூரியனும் வீயும் காலமா இருக்கும், இந்திரனும் ஏர் உயர்த்த ஈசந்தானும் ஈரண்டு முகத்தான், இவா யாருமே இல்லாம போற அந்த நாள் வந்து அது கூட வரும். அப்ப நமக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு நரகம்னு. அப்ப எது நமக்கு ஸ்வர்க்கம் அப்படின்னா பெருமாளோட திருவடிதான், நம் திருமால் நிலை கண்டார் அப்படின்னு. அதனால அதுதான் அதுதான் சாஸ்வதம் அப்படின்றத புரிஞ்சு இவாளோட இந்த கர்வமானது பங்கமாய் வர்றது ஒரு வகை. இன்னொரு வகை எப்படி அப்படின்னா, அவளுக்கு ஆதியிலேந்தே அபிமான தோஷம்லாம் கிடையாது. அப்படி இருந்தவர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா, அப்படி இருந்தார் ஒருத்தர், அவர் தான் அம்பரீஷன். இந்த பூமி முழுசையுமே தன்னோட ஒரே வெண்கொற்ற கொடை கீழே ஆண்டவர், இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவர் அவர் அம்பரீஷன், ராமனோட வம்சத்துல வந்தவர் அவர் முன்னாடி. பிறந்ததுலேருந்தே அவருக்கு கர்வம் கிடையாதான், அதனால அங்கன்மா ஞாலத்து அரசராக இருந்தார். ஆனா அபிமானத்தை ஆரம்பத்திலேருந்தே பங்கம் பண்ணவரா இருந்தார் அவர். அவருக்கு நடுவுல அவர் திருந்தி வரல, அவர் ஆரம்பத்திலேருந்தே அப்படிதான் இருந்தாராம். பெருமாளோட திருவடி நிழல் தான் நமக்கு சாஸ்வதம்னு ஆரம்பத்திலேருந்தே பக்தியோட இருந்தவர்ன்றதுனாலதான் பெருமாள் தன்னோட சக்கராயுதத்தையே இவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாராம். அதனாலதான் துர்வாசரால இவருக்கு பிரச்சனை வந்தப்போ அந்த ததியாராதனை பண்ணணும் அப்படின்னும் போது துவாதசி, அந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணை பண்றதுக்கு துர்வாச வராம போயிடுறார். நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா. அந்த துர்வாசரால இவருக்கு பிரச்சனை வந்தப்போ சக்கரமானது துர்வாசரை பின்தொடர்ந்து போச்சு. ஏன்னா அந்த சக்கரம் வந்து இவரோட பராமரிப்புல பெருமாள் கொடுத்து வச்சிருந்தாராம் தன்னோட சக்கராயுதத்தை. ஏன் அப்படின்னா இவருக்கு ஒரு நாளுமே கர்வம் கிடையாதான். ஆக இந்த அங்கன்மா ஞாலத்து அரசர்க்கெல்லாம் அபிமானமானது நடுவுல வந்ததுன்னாலும் அது அழிஞ்சு பெருமாள் திருவடியில வந்து விழுவா. இல்ல இந்த மாதிரி ஆரம்பத்திலேந்தே அந்த பெரிய அந்த கர்வம் எல்லாம் இல்லாம இருக்கிறவர், அம்பரீஷன் மாதிரி இருக்கிறவாளும் முதல்ல இருந்தே பெருமாளோட திருவடி தான் சாஸ்வதம்னு வந்து இருக்கக்கூடியவாளா இருப்பான். இப்ப இங்க ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா, இந்த மாதிரி நாங்கள் மட்டுமே கண்ணனை சேர்ந்தவர்கள்னு ஒரு பற்றுதல் அகங்காரம் எங்களுக்கு இருந்தது போல இருக்கு, அது கூட இப்ப நீங்கிருத்து, அதனாலே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பது. நாங்க எல்லாரும் இப்ப கூட்டமா வந்திருக்கோம், எனக்கானவன் கிருஷ்ணன்னு ஒரு காலத்துல நாங்க தனித்தனியா நினைச்சிருந்தோம் போல இருக்கு, ஆனா எங்களுக்கு இப்ப அப்படி இல்ல, சங்கம் இருப்பார், நாங்க கும்பலா வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம், நின் பள்ளிக்கட்டின் கீழே வந்திருக்கும் அப்படின்றா. பெருமாளோட சயன திருக்கோலம் சேவிக்க இவ்வளோ பக்கத்துல எப்படி வர முடியும், நீங்கள்லாம் எப்படி சயன அறைக்குள்ள வந்து நிக்க முடியும் அப்படின்னா, அகம் வேத்மி மகாத்மானம்னு விஸ்வாமித்ரர் சொன்னார், ராமனை பத்தி எனக்கு நன்னா தெரியும், தசரதா உனக்கு தெரியாது, ராமனை எனக்கு தான் நன்னா தெரியும் அப்படின்னு பெருமாளோட குணத்தை புரிஞ்சின்றவருக்கு கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு ஸ்லோகம் சொல்ற அளவுக்கு உன்னோட சயன திருக்கோலத்தை கொடுத்தியே, அத மாதிரி இப்ப நாங்க உன்ன நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படிங்கறதுனால இவ்வளவு அருகில வந்து பக்கத்துல வந்து எங்களால உன்கிட்ட பேச முடியறது, அதனாலதான் எங்களால இந்த சயன திருக்கோலத்தை இங்க வந்து சேவிக்க முடியறது அப்படின்னு சாய்க்கிறான். சரி வந்துட்டீங்கோ, இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படின்னா, கிங்கினி அப்படின்றது காலில் அணியக்கூடிய ஒரு சலங்கை வகை, அதுல வந்து கொஞ்சம் தான் ஓபன் ஆயிருக்கும், உள்ள ஒரு மணி இருக்கும், அந்த மணி கீழே விழாத அளவுக்கு அது க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி பாதி திறந்து பாதி மூடி இருக்கக்கூடிய நிலையில இருக்கிற அந்த கிங்கினி மாதிரி தாமரை பூ போலே, அதாவது பெருமாளோட கண்ணு தாமரை பூ மாதிரி இருக்கு, அந்த பூவுமே மலரும் போது முழுசா மலர்ந்துராது, தாமரை கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சாதான் மலரும்ன்றதுனால அந்த தாமரை பூ போல இருக்கிற உன்னுடைய செங்கன் சிச்சிறிதே எம்மேல் விழியாகோ அப்படின்னா, நீ எத்தனை விதமான அவதாரம் வேணாலும் எடுக்கலாம், உன்னோட உருவம் மாறலாம், ஆனா எப்பவுமே மாறாம இருக்கக்கூடியது எது அப்படின்னா உன்னுடைய அந்த செங்கன். கொஞ்சம் கொஞ்சமா சாத்மிக சாத்மிக அப்படி கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பாரு, ஏன்னா நாங்க வந்து ஒரு பெரும் பசியிலையும் தாபத்திலையும் இருக்கும், இப்ப ரொம்ப பசியில இருக்கிறவாளுக்கு அவ முன்னாடி சாதம் நிறைய சாதத்தை கொண்டு போய் வச்சுட்டா அந்த பசியில என்ன பண்ணுவா, ஜாஸ்தி சாப்பிட்டுடுவா, திணறி போயிடும். தாகத்துல இருக்கிறவனுக்கு சொம்போட தீர்த்தத்தை கொடுத்தோன்னா கடகடன் சாப்பிடறதுல பொறையேறிடும். அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும், ரொம்ப பசியா இருந்தாலும் ரொம்ப தாகமா இருந்தாலும். அப்ப நம்ம எப்படி சாப்பிடணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். அதனால இப்ப நாங்க உண்மையில அந்த பெரிய தாபத்துல இருக்கோம், அதனால உன்னோட கடாட்சமானது எங்களால எங்க மேல பூர்ணமா அப்படியே வந்து விழுந்ததுன்னா எங்களால தாங்கிக்கவே முடியாது, அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எங்க தாபத்தை தீக்கிற மாதிரி எங்களை கண்ணை திறந்து பாரு. ஏன் அப்படி பாக்கணும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு காரணம், உன்கிட்ட சுவாதந்திரியம் உண்டு, எங்க கிட்ட என்ன உண்டு, நிறைய அபராதம் தான் உண்டு. நீ முழுசா தீக்ஷண்யமா கண்ணை திறந்து பார்த்துட்டேன்னா நாங்க பண்ண தப்பு பாபம் இதெல்லாம் தான் உன் கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். நீ கொஞ்சம் கொஞ்சமா திறந்தேன்னா எங்களோட கொஞ்சம் கொஞ்சம் பாவம் தான் உனக்கு முதல்ல தெரியும், சரி பரவாயில்ல போ அப்படின்னு மன்னிச்சு விடுற மனசு உனக்கு வரும். ஏன்னா நீ சர்வசக்தன், உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு இருந்தாலும் நீ மொத்தமா தீக்ஷண்யமா பார்த்துட்டேன்னா எங்களோட பாபங்கள் தான் உனக்கு பிரதானமா தெரியும், அதனால எங்களுக்கு எங்க மேல உனக்கு கோபம் தான் வரும். அதனால நீ எங்களை முழுசா அப்படி பார்த்துடாத, ஏன்னா நாங்க பாபிகள், நாங்க பாபமே உருவாக இருக்கும், அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட கண்ணை திறந்து பாரு அப்படின்ற. அப்போ அது சரி, உனக்கு வந்து காலங்கார்த்தால முழிக்கும் போது இந்த மாதிரி முன்னாடி பாசுரத்துல பார்த்தோம் உக்கமும் தட்டொழியும் எல்லாம் சொன்னாலே, இப்ப நான் காலங்கார்த்தால கண்ணை முழிக்கும் போது இந்த மாதிரி யாசகர்கள் பிக்ஷை கேட்டு வரவா முகத்திலேயா முழிக்கணும் அப்படின்னு நினைக்காத, அந்த மாதிரி நீ யோசிக்காத கிருஷ்ணான். இவாளே சொல்றா, பெருமாள் அந்த மாதிரி சொல்றாரோ இல்லையோ இவாளே அந்த மாதிரி நினைச்சுட்டு சொல்றாளாம். நீ கொடுத்தே பழகினவன், உனக்கு எப்பவுமே எதை யார் எதை கேட்டாலும் கொடுத்தே பழகினவன், அந்த மாதிரி இருக்கிற உனக்கு யாசகர்களை பார்ப்பதுதான் விருப்பமா இருக்கும். ஏன்னா இருக்கும் மட்டும் இல்ல, அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா யாசகன்னு ஒத்த இல்லன்னா நீ தர்மமான்றது எப்படி தெரிய வரும், அவனோட முகத்தை பார்த்தாதான் அந்த நாள் உனக்கு நல்ல நாளா இருக்கும். ஏன்னா நீ ஒரு நாள் தானம் கொடுக்காம கேட்டதை வரம் கொடுக்காம இருந்துட்டேன்னா அப்ப கேட்டதெல்லாம் கொடுப்பான் கிருஷ்ணன்ற பேர் உனக்கு எப்படி வரும், கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தர் இருந்தாதானே கிடைக்கும் அது, அந்த பேர் உனக்கு வரணும்ன்றதுக்காக நாங்க முதல்ல வந்து நிக்கிறோம். காலங்கார்த்தால முதல்ல யாசகர்களா வந்து நிக்கிறீங்களேன்னு எங்களை வெய்யாத, எப்பவுமே உன்னோட பார்வையானது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஏன் பாதுகாதேவி, பாதுகாதேவி ஆசையோட காத்துன்னு இருக்கான்னு பாதுகாசாஸ்திர நம் சுவாமி எடுப்பார், அந்த மாதிரி எல்லாரும் காத்துன்னு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் எங்களை தான் பாரு, நீ அந்த உன்னுடைய அந்த தீக்ஷண்யமான பார்வையா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண் மலர்தல் அப்படின்றதோட எங்களை பாரு அப்படின்ற. இத நம் சுவாமி பாதுகாசத்துல ரொம்ப அழகா கொடுத்திருப்பார். நமக்கு வந்து வைதாளிக பத்ததியில இந்த ஸ்லோகம் கொடுத்திருப்பார். பத்மா ஜூஷ்டம் பஜது சரணம் பாதுகா லப்தவாரா பிரத்யாசன்னா ஸ்தவ பரிஜனா பிராதரா ஸ்தான யோகியாக அர்த்தோன்மேஷாத் அதிக சுபகாம் அர்த்த நித்ரானுஷங்காம் நாபி பத்மே தவ நயனையோர் நாத பஷ்யந்து சோபாம் அப்படின்னு. அதாவது இது கடுத்தவர் ஆண்டாள் சொல்றாளே, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல்னு. அது நம் சுவாமி அப்படியே அழகா படம் பிடிச்சு கொடுத்திருப்பார். என்னன்னா பெருமாளோட ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன் அப்படின்னும் போது அந்த ஒரு கண்ணு அந்த மலரும் போது அந்த சூரியன் இருக்கிற கண்ணு அப்படி விரியும் போது பெருமாளோட நாபிக் கமலத்திலேந்து இருக்கக்கூடிய அந்த கமலத்துல இருக்கிற பிரம்மா இருக்காரு, அந்த கமலமானது சூரியன் வந்தாச்சுன்னு மலர ஆரம்பிக்குமா. உடனே சந்திரன்தும் கொஞ்சம் அப்படி பிரியும் போது இது ராத்திரியா இல்லது பகலான்னு தெரியாம, அது மலரணுமா வேண்டாமான்னு தெரியாம அந்த தாமரையானது அப்படி மலர்ந்து மலர்ந்து மூடுமா. அது எப்படி தெரியும் அப்படின்னா, இவ ரொம்ப தூரக்கேந்து சேவிக்கிறவா, வைதாளிக பத்ததியில ரொம்ப தூரக்கேந்து சேவிக்கிறவாளுக்கு பெருமாளோட கண் அவ்வளவு தூரம் தெரியறதானா தெரியலையா, ஆனா அந்த நாபிலேந்து இருக்கிற அந்த தாமரப்பூ அப்படி திறந்து திறந்து மூடுறத பார்த்தா, ஓ பெருமாள் கண்ணை இப்ப கொஞ்சம் திறக்கிறார் கொஞ்சம் மூடுறார், கொஞ்சம் திறக்கிறார் மூடுறார் போல இருக்கே அப்படின்னு அதை பார்த்து இவா தெரிஞ்சுப்பாளாம் தூரக்க இருக்கிறவா கூட. ஏன்னா சந்திர சூரிய உச்ச நேத்திரேன்னு பெருமாளோட ரெண்டு கண்களுக்கு சந்திரனையும் சூரியனையும் ஒப்பாக சொல்றதுனால அந்த மாறி மாறி திறக்கிற அழகை எங்களால கிட்ட இருந்து சேவிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த தாமரை மலர்ந்து மலர்ந்து மூடுறதே அதை பார்த்து நாங்க சேவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருப்பேன். ஆக அவருக்கு எது இன்ஸ்பிரேஷன்னா ஆண்டாளோட இந்த பாசுரம் தான் அந்த ஸ்லோகத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவா. அந்த மாதிரி ஆண்டாள் ஆனவள் இங்க சாய்க்கிறா, உன்னுடைய அந்த திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல இருக்கக்கூடிய அந்த கண்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், எங்களை நீ அந்த கண்ணை திறந்து பாரு, அப்படி பார்த்தா என்னாகும், எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னா. பாபம் அப்படின்னு சொல்லாம சாபம்னு சொன்னான். அப்படின்னா என்ன அப்படின்னா, பாபம்ன்றது பிராய சித்தத்தால கூட சரி பண்ணிடலாமா, ஒரு பாபம் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது சரி பண்றதுக்கு அதை அழிக்கிறதுக்கு ஒரு பிராய சித்தம்னு ஒண்ணு உண்டு. ஆனா சாபம்ன்றது அப்படி இல்லை. பெரிய மகான்களுக்கு, பாகவதர்களுக்கு, மகரிஷிகளுக்கு, இந்த மாதிரி ஒரு பாகவதோத்தமர்களுக்கு நாம் பண்ற தீமை அபவாதம், அதனால அவளால கொடுக்கப்படுறதுதான் சாபம். அதோட பலன் அப்படின்னா அதை அனுபவிச்சேதான் தீரணும். அந்த சாபம் எப்பேற்பட்டதா இருந்தாலும், அது யார் கொடுத்ததா இருந்தாலும் அதை நம்ம அனுபவிச்சேதான் தீரணும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு விதி விலக்கு என்னன்னா, பெருமாளோட கடாட்சத்தால அது தீரும். எப்பேற்பட்ட சாபமும் பெருமாளோட பிராட்டியோட கடாட்சம் இருந்தா அதனால அது கண்டிப்பா தீந்துடும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல சாய்க்கிறா, எங்கள் மேல் சாபம் இழிந்து. ஏன்னா கௌதமரால அகலிகை கொடுக்கப்பட்ட சாபத்தை பெருமாளோட திருவடி துகளானது தீர்த்து வச்சதுன்னுவா. இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம், துர்வாசர் கொடுத்த சாபம், பிராட்டி வந்து இந்த சமுத்திரத்திலேந்து வெள்ள வந்தப்போ குளிர கடாட்சிச்சாலாம் இந்திரன. எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரத்தே தேவி திருஷ்டி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகம் இகாம் தன்வதே சம்பதோகான்னு பிராட்டி அப்படி பாக்குற பக்கம் எல்லாம் நான் முதல்ல நான் முதல்ல அஷ்ட ஐஸ்வர்யமும் ஓடுமா. தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகம் நானு நானுன்னு அஷ்ட ஐஸ்வர்யமும் அந்த பக்கம் ஓடுமா. அந்த மாதிரி பிராட்டியானவளோட அந்த குளிர கடாட்சிச்சதுனால இந்திரனோட சாபம் போச்சு. நம்ம கிருஷ்ணாவதாரத்திலேயே எவ்வளவோ பாக்குறோம், அந்த அந்த கிருஷ்ணனை இடுப்புல தாம்பு கயிறுல கட்டி அனுப்புறா, அந்த கட்டி வைக்கிறா, அந்த உரல் இடிச்சு ரெண்டு மரமானது விழுந்து சாபம் தீர்ந்து அவளோட லோகத்துக்கு போறா. இந்த மாதிரி எத்தனையோ கபந்தன் விராதன் இந்த மாதிரி எவ்வளவோ சாபங்கள்லாம் தீர்க்கப்படுறது பெருமாளால. ருத்ரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது, அந்த பிரம்மாவோட அந்த தலைய கிள்ளினதுனால பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. அப்போ பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர்மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர்னு பெருமாள் என்ன பண்ணாரா, கண்டியூர்ல வந்து பெருமாளோட மார்பிலேந்து உண்டான வேர்வை எடுத்து தெளிச்சதுனால அது அந்த கபாலத்துல விழும்போது ருத்ரனோட சாபமானது. எது பிரம்மஹத்தி தோஷம், தோஷங்கள்லயே பெரிய தோஷம் வந்து பிரம்மஹத்தி தோஷம். அந்த பிரம்மஹத்தி தோஷம் கூட தீர்க்கப்பட்டது. ஆக எத்தனை பெரிய சாபமா இருந்தாலும், யார் கொடுத்த சாபமா இருந்தாலும், அது பெருமாளால தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கறதுனால எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னா. சரி, இவாளுக்கு அப்படி என்ன சாபம் இருக்க போறது? இவா வந்து ஆய்குலத்துல இருந்தவா, கிருஷ்ணனுடைய வளர்ந்தவா, இவாளுக்கு என்ன சாபம் அப்படின்னா, அதுக்கு சாய்க்கிறா, அது கிருஷ்ணா உன்னை பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கும், ஆனா இவ்வளோ நாள் உன்னை அனுபவிக்கணும்ன்றது கூட தெரியாமையே இருக்கும். அனுபவிக்காம இருக்கோன்றது இல்ல, உன்னை அனுபவிக்கணும்ன்றது கூட தெரியாமையே இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஏதோ ஒரு சாபம் தான் காரணமா இருக்கும். அது என்ன சாபம்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா சாபத்தை அனுபவிக்கும் போது எதனால இந்த சாபம்ன்றது தெரியாம தானே எல்லாருமே அனுபவிக்கிறோம். அது என்ன சாபம்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு சாபம் இருக்கிறதுனாலதான் நீ இவ்வளோ பக்கத்துல இருந்து கூட உன்னோட அனுபவம்ன்றது எங்களுக்கு இல்லாம இருக்கு. இப்போ உன்னை நாங்க சேவிக்கிற இந்த நேரம் அந்த சாபமானது உன்னால போக்கப்பட வேண்டியதா இருக்கு, நீ எங்களுக்காக அந்த சாபத்தை தீர்த்துடு அப்படின்னு பிரார்த்திக்கிற ஆண்டாள் நாச்சியார். இப்ப இந்த பாசுரத்தோட மேலான அர்த்தம் அப்படிங்கறதே ரொம்ப அழகு. நாங்க கர்வம் தீந்து வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு கர்வம் இருந்ததான்னு தெரியல. ஒரு காலத்துல இந்த கோபிகைகளுக்கு இருந்ததுன்னு சொன்னதுனால ஒருவேளை எங்களுக்கும் அது மாதிரி இருந்திருக்குமோ என்னவோ. அப்படி ஒருவேளை கர்வம் இருந்தா கூட அந்த கர்வம் தீந்து உன்னுடைய அந்த கால் மாட்டு கீழே வந்து நாங்க நிக்கிறோம், திருவடி சம்பந்தம் வேணும்னு நாங்க வந்து உன்னுடைய பள்ளிக்கட்டின் கீழே உன் திருவடி சம்பந்தத்தை தேடி வந்து நிக்கிறோம், இத்தனை பேரும் கும்பலா வந்து நிக்கிறோம். அதனால நீ உன்னோட கண்களை கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பார்த்து எங்க மேல இருக்கிற அந்த சாபத்தை நீ போக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு வேண்டாம். இப்ப இதோட சுவாபதேசம் அப்படின்னா அங்கன்மா அப்படின்றது இந்த கண் காது இதெல்லாம் சேர்ந்த இந்த சரீரம். ஏன்னா வந்து இதுதான் நம்மள ஆட்டி படைக்கிறது. அழகான இந்த சரீரமானது வெளியிலேந்து பார்க்க இது இவ்வளவு அழகா இருக்கு. இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள், இந்த சரீரத்தையே நானு நினைச்சிட்டு இருக்கிற அபிமானம், நானே சுதந்திரன், நான் உடலே ஆத்மா, இந்த மாதிரி நிறைய தப்பு தப்பா நினைச்சிண்டு அபிமானம், இந்த உடம்பு மேல அவ்வளவு அபிமானம் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபன்னர்கள், பிரபன்னன் ஆகிற வரைக்கும் அது தப்பு இல்ல. பிரபன்னன் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு நான் தான், இது வந்து என்னுடைய உடல், இது நான் சுதந்திரன், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா பிரபத்தி மார்க்கத்துக்கு அடிப்படையே என்ன அப்படின்னா பரம் அப்படின்ற இந்த என்னுடைய இந்த பரமானது எம்பெருமானை சேர்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது தான் அதுக்கான முதல் பேஸ். இது இந்த பிரபன்னனுக்கு இந்த பரமானது என்னது அப்படின்ற அபிமான பங்கம் முதல்லயே ஏற்படணும். ஏன்னா நம் சுவாமி கூட சாய்ப்பார், இந்த மாதிரி ஒரு பிரபன்னன் இருந்தான் அப்படின்னா பரம் எனது நீ புலம்பேல் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கார் அப்படின்ற நம் சுவாமி. அதனால நம்ம பரத்தை நம்ம பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இதை இனிமே அவன் பார்த்துப்பான்னு இருக்கணுமே தவிர, நானே சுதந்திரன்னு இருக்கிற அபிமானமானது பங்கமாறுது. எப்போ நம்ம பிரபன்னன் ஆகும் போது நமக்கு அந்த அபிமானமானது பங்கமாறுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பள்ளிக்கட்டிற்கீழேன்றது வைகுண்டத்துல, பெருமாள் பரியங்கத்துல இருக்காரே அந்த வைகுண்டத்துல, இந்த நானே சுதந்திரன்ற அபிமானத்தெல்லாம் விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போகும்போது சங்கம் இருப்பார். யார் அங்க சங்கம் இருக்கார்? நித்தியர்கள், முக்தர்கள், இவாளோட கூட்டம் அங்க சங்கம் இருப்பார் போல இருக்கிறத பார்த்து நாங்க வந்து தலை பெய்தோம். எங்களுக்கு வந்து அந்த முக்தானுபவம் அது எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக, சரணாகதி பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். அந்த வைகுண்டத்துல நித்திய முக்தர்கள் கூட்டத்துல நடுவுல அந்த அனுபவம் வேணுங்கிறதுக்காக நாங்க சரணாகதி பண்ணிருக்கோம். கிங்கினிவாய் அந்த அந்த பதத்துக்கு இந்த இடத்துல மறுபடியும் நாங்க வந்து திருப்பி திருப்பி பாவம் பண்ணக்கூடாது. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் செச்சிறிதே எம்மேல் விழியாவோ. நீ வந்து உன்னோட கண்ணால திறந்து பாக்கணும். அதை எப்படி பாக்கணும்? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் பாக்கணும். அப்ப என்னாகும்? திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். இதுக்கு ரொம்ப அழகா நமக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்கா. அதாவது என்னன்னா திங்களும் ஆதித்யனும்னு என்னத்தை சாய்ச்சா இங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சுவாபதேசத்துல பார்த்தோம் அப்படின்னா, திங்கள்ங்கிறது சூரியன், ஆதித்யன்கிறது சந்திரன். இந்த சூரியன்றவர் பெருமாளோட கண்ணிலேந்து உருவானவர், ஆதித்யன்றவர் மனசுலேந்து, அதாவது சாரி திங்கள்ன்ற சந்திரன் வந்து மனசுலேந்தும் ஆதித்யன்ற சூரியன் வந்து கண்ணிலேந்தும் உருவானவர். இந்த சந்திரன் வந்து மனசுலேந்து வந்தவர்ங்கிறதுனாலையும் ஆதித்யன் வந்து கண்ணிலேந்து வந்தவர்ன்றதுனாலையும் உன்னுடைய அகக்கண்ணாலையும் புறக்கண்ணாலையும், ரெண்டு கண்ணு இருக்கு இப்ப பெருமாளுக்கு, அகக்கண்ணாலையும் புறக்கண்ணாலையும் இந்த ரெண்டு கண்களையும் கொண்டு அங்கன் இரண்டும், அந்த அங்கன் அப்படின்றது வந்து உன் அகக்கண்ணால மனஸ்பூர்வமா எங்களை ஏத்துக்கோ, நீ கண்ணால முதல்ல கடாட்சிச்சுடு, அப்ப என்ன ஆகும், எங்களோட சாபம் எல்லாம் தீந்துடும், அப்ப அந்த அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், நீ அந்த அகக்கண்ணால எங்களை ஏத்துக்கோ, உன் மனஸ்பூர்வமா எங்களை ஏத்துண்டன்னா எங்களுடைய மொத்த சாபமும் அழிந்துடும், அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறதுனால பெருமாளே உன்னுடைய அங்கன் இரண்டும் அப்படிங்கறது திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் மனசுலேந்தும் அந்த கண்ணுலேந்தும் உன்னுடைய தீட்சண்யமான அந்த பார்வையிலேந்தும் எங்களை நீ பார்த்தேன்னா எங்களுடைய சாபம் தீர்ந்து உன்னுடைய மனஸ்பூர்வமா எங்களை ஏத்துக்கோ பெருமாளே அப்படின்னு வேண்ட பாசுரமா இதை நமக்கு கொடுத்திருக்காடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.